கை தைசேர் பூங்குழு கச்சி நகர் துதித்த பொய்கை பிறிங்க போத்து அடியவர்கள் வாழ அருள் தமிழ் நூற்றி படி விளங்கச் செய்த பரிந்து தகலியாவார் கடலே நெய்யாகம் செய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியார் செய்ய சுடராழியான் அடிக்க சோட்டின சொல்வாலை இடரழி இடராழி மீங்குதவே என்று இடராழி மீங்குகவே என்று கடல் கடைந்தது யௌலகம் நீதேற்றது அதனை உணரே ஒன்றும் அதனை உணரே அன்று அது அடைத்துடைத்து அது அடைத்துடைத்த கண்படுத்த ஆழி அன்று அடைத்துடைத்த கண்படுத்த ஆழி இது நீ படைத்திடங்க இது நீ படைத்திடந்து உண்டு இது நீ படைத்திட உண்டு பாரளவும் ஒரடி வைத்து பொரடியும் பருடுத்த பாரளவும் ஒரடி வைத்து ஒரடியும் பருடுத்த நீரளவும் செல்ல நிமிர்ந்ததே நீரளவும் செல்ல நிமிர்ந்ததே சுருருவின் பேயளவு கண்ட பெருமானதியிலே சுருருவின் பேயளவு கண்ட பெருமான அருகிலே நீயளவு கண்ட நீயளவு கண்ட நீயளவு கண்ட நெறி நெறிவாசம் தானே நாய்ந்த நெறிவாசம் தானே நாய் நின்றானே ஐந்து பொறிவாசம் ஐந்து பொறிவாசம் போர்க்கதவமும் சாத்தி ஐந்து பொறிவாசம் போர்க்கதவமும் சாத்தி அறிவான ஆலமரணியல் அறிவானாம் ஆலமரணியல் அறம் நால்வர் கண்ணுரைத்த அறிவானாம் ஆலமரணியில் அறம் நால்வர் கண்ணுரைத்த ஆலவமர் கண்டதரன் ஆலவமர் கண்டதரன் ஆலவமர் கண்டதரன் அரண்ணாரணன் நாமம் ஆர்விடை புல்லூர்த்தி அரண்ணாரணன் நாமம் ஆர்விடை புல்லூர்த்தி உரைநூல் மறையுறையும் கோயில் உரைநூல் மறையுறையும் கோயில் வரை நீர் கருமோ பறை நீர் கருமோ அழிப்பு அழிப்பு கைகதோ வேல் நேமே அழிப்பு அழிப்பு கைகது வேல் நேமி கையது வேல் நேமி உருவம் இருக்கார்மேனியோ குருவமேதி கார்மேனியோ குருவமேரிக்கார்மேனி குருவமேதி கார்மேனியோ போத நீர் வண்ணனை மதந்தரியே போத நீர் வண்ணனை மரப்பனோ மரப்பனோ ஏழைகள் மரப்பனோ ஏழைகள் கருவரங்கத்தூர் கிடந்து அன்று கருவரங்கத்தூர் கிடந்து கை தொழுதேன் கண்டேயே கருவரங்கத்தூர் கிடந்து கை தொழுதேன் கண்டே திருவரங்கமேயா திருவரங்கமேயா திசையுரு தெய்வமு திசையுரு தெய்வமு தேவ திசையோ கருமங்களெல்ல தெய்வ திசையோ கருவங்கள் அசைவில் சீர் கண்ணன் அசைவில் சீர் கண்ணன் அசைவில் சீர் கண்ணா நெடுவால் கடல் கடைந்த நெடுபால் கடல் கடை கடல் கடை இந்த நெடுமாடுமால் கடல் கடைந்த காரோதவண்ண காரோதவண்ண படைத்த மயக்கு காரோதவண்ண படைத்த மயக்கு காரோதவண்ண படைத்த மயக்கு மயங்கபலம் புதி வாய் வைத்த மயங்கபலம் புரிவாய் வைத்த வானத்து இயங்கும் எரி கதிரோன் தன்னை வானத்து இயங்கும் எரி கதிரோ தன்னை முயங்கு அமருள் தோராழிகள் முயங்கு அமருள் தோராழியால் மறைத்ததுயும் நீ திருமாள் தோராழியார் வகைத்தது என் நீ திருமால நீ திருமால நீ திருமால போராழி போராழி கையா பொருது போகிக்கையா பொருது ஒரு கோட்டோரே நமாய் கூப்பிடந்த அன்றுவும் ஒரு கோட்டின் மேல் கிடந்தது அன்றுவும் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்றே விரித்தோட்ட சேவடியை நீட்டி விரித்தோட்ட சேவடியை நீட்டி திசை நடுங்க விழுதுளங்க திசை நடுங்க விழுதுளங்க மாவடிவின் நீளந்த மண்மாவடிவின் மண்ணும் மலையும் வரிகடலும் மருதமும் விழுங்கியது மெய்யாப என்னில் அலகளவு கண்ட சீதாழியாய்க்கு எந்தில் அலகளவு கண்ட சீராழியாய்க்கு அன்று இவ்வுலகளவுண்டோ உலகளவுண்டோ உப உப உப